ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீதும் நேரமே ஆடை நான் தானே பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாராட்டு தேவா ஆடும் பூவை தோளில் யார் சூடுவார் தேவனே மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்குடி மார்பிலே மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்குடி மார்பிலே தேவனே சூடுவா வானிலே தேனில ஆடுதே பாடுதே வானம் பாடி நாமும் கொஞ்சம் ஆடலாமா வானிலே தேடி ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா